ശേഖരയുഗസ് പ്രായേണ സമ്പ്രതി നിവാരയിതും പ്രവേശം ശ്രീരംഗസീമി തവശോണമണി പ്രസൂത പ്രാകാരമതിമയം ആർഭതേ പ്രകാശ. പ്രദക്ഷിണമായ ഈശയെ വന്ന് ഉള്ള എഴുതാം. അപ്പൊ എഴുതുന്ന കാലത്തില് ഈ രംഗസ്യം ഈ തവശോണം അനിപ്രസൂതഹം ശുദ്ധി പെരുമാൾ പ്രകാരം പ്രദക്ഷിണമാകുന്നതിനാല് എബ്രഹ്മാൻ പാതിയില அந்த பத்மநாசத்திற்கு நிறைய ஆயிட்டிருக்கிறதுமா அதனுடைய பிரகாசம் நீங்களுக்கும் நிறைய பரவி இருக்கு. அந்த பரவி இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அது ஒரு அரண் அக்னினாலே ஒரு அரண் அமைச்சிருக்கோ சீரங்கத்துக்கு அப்படின்னு சொல்லலாம இருக்கு. ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவா, கோட்டை கட்டிட்டு மதுரை சோர்லாம் பரவாயில்ல வச்சிருப்பார். அப்புறம் அதுக்கப்புறம் அகழ் வச்சிருப்பார், நிறைய ஜலம் நிறைய தேங்கப்படியா வச்சு அது நிறைய முதலீடு விட்டுருப்பார். எதிரிகள் அதை நீடி கரையேற முடியாது, கோட்டவாசி வழியாத்தான் வரணும். கோட்டவாசி நிறைய படைகளை வச்சுக்கிட்டு அவனை அடிச்சு இப்படி வரட்டான். அது மாதிரி ஸ்ரீரங்கத்துக்குள்ள உத்தர நுழையாதபடி இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஒரு அக்னியினால் ஒரு கோட்டை கட்டணம்னு தோணித்து பாதுகாத்து வச்சு அதை இப்ப கட்டினான். அவருடைய பத்மநாதத்தினுடைய ஒளியாகிற அக்னியினால சுட்டு ஒரு கோட்டை கட்டினான். எதுக்காக அப்படி ஒரு கோட்டை கட்டினான் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அதாவது பசுமனுஷ கதையுகஸ்யம் பிராயேண சம்பிரதி நிவாரயுகம் பிரவேசம். காலம் இது கலிகாலம், இல்லைங்களா? பாரதம் முழுக்கணும் எங்கு பார்த்தாலும் கலிகாலம் கலியானம் எங்கேயும் பரவி இருக்கலாம், இல்லைங்களா? கலியினுடைய செயல் கஷ்டங்கள் எல்லாம் எதுவும் பரவி இருக்கும். அப்படி இருக்கிற காலத்தில் அந்த கலியானது ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழையப்படாது அப்படின்னு எண்ணம் பாதுகாதேவிக்கு. அதில் கவிதா என்ன பண்றா, ஒரு பெரிய கோட்டையை கட்டணும்னு பார்த்தா. எதமாறு கோட்டை கட்டினா கலி உள்ள கிடையாது அப்படின்னாக்க, அக்னிமயமான ஒரு கோட்டை கட்டுவோம் அப்படின்னு தோணித்து வளர்க்க. அதனால அப்படி பிரதர்ஷனமாக வந்த போது அந்த சோனாமணி இருக்க பத்மநாசத்திற்கு அதனுடைய ஒளியானது வீடு இவங்களுக்கு வீசிருக்கு. பார்த்தா அது அக்னி போல இருக்கு, வீடுன்ற அக்னி போல இருக்கு. ஆனா சுத்தி அக்னி எரிவது போல இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அக்னினால ஒரு பிராகாரம் சுத்தி அவர் பதில் சொல்ற மாதிரி அக்னியால ஒரு பாதுகாப்பு அரண், அதுக்கு அக்னி அரண் அமைச்சா பாதுகாப்பு. அந்த அக்னியை தாண்டி கழிவுகளும் கழியாமல் உள்ளே நுழைய முடியாது அப்படிங்கிறதுக்கு அது மாதிரி பண்ணாராம். ஆனா ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு கேட்டோம்னாக்க, முதல்ல சத்திரப்பிரகார மத்தியன்னு சொல்லி ஏழு பிராகாரத்தினுடைய நடுவில் ரங்கராஜன் எழுந்திருக்கிறார். இந்த ஏழு பிராகாரங்களாலேயும் கலியுகம் கலியானது உள்ளே நுழையாது தடுக்க முடியவில்லை போட்டிருக்கு. அதுக்காக பாதுகா தேவி தன்னுடைய ஒளியினால அக்னிமயமான ஒரு அரணை அமைத்து இப்ப கலியுகம் உள்ள நுழையாத இப்படி பண்ணுகிறாள் என்று கருத்து. பதாவணி பிரசுமதே கலேயுகம் பிராயண சம்பிரதி நிவாரியதும் பிரவேசம். இன்னும் பரவிய கலியுகத்தை ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழைவிடா இப்படி தடுப்பதற்காக ஸ்ரீரங்க சீமணி ஸ்ரீரங்கத்தினுடைய எல்லையான சுற்றுப்பட்டாலும் தபசோசூத பிரகாரம் அக்னிமயம் ஆரம்பத்தே பிரகாசம். உன்னுடைய அந்த பத்மராசனுடைய பிரகாசமானது என்ன பண்றது, இப்படி அக்னிமயமான ஒரு பிராகாரத்தை சுத்தி அமைச்சிருக்கு. அதனால கலியானது ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழைய முடியாது அது தடுக்கிறது என்று சாதிக்கிறார் என்று சொல்லுவார்கள். ீாந்தரவிஹாரிணி ரங்கநாசே ராட்சாரசை அருணரத்னமயோகலட்சை ராயேண ரஞ்சயதி பாதசரோஜயுக்மம் சைரந்திரிஜேவதி மணிபாதரட்சே. ஸ்லோகம் 601. லீலாகிருகாந்தரவிஹாரிணி ரங்கநாசே ராட்சாரசை அருணரத்னமயோகலட்சை ராயேணரஞ்சி பாதசரோஜயுக்மம் சைரந்திரிகேவதி மணிபாதரட்ச. இந்த ஸ்லோகத்தில் பாதுகாதேவியே சைரந்திரிகான்னு வர்ணிக்கிறார். சைரந்திரிகா அப்படின்னு சொன்னா ராஜாந்தங்களில் அரண்மனையில் ஆணிகளுக்கு அலங்காரம் பண்ணி விடுறவாளுக்கு சைரந்திரிகான்னு பேரு. அந்த அதே மாதிரி இங்க பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி விடுறான் பாதுகா தேவி. அதனால் இவருக்கு சைரந்திரிகாணி சைரந்திரிகையாக அலங்காரம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க அந்த வேலையில இருக்க போட்டிருக்கு அப்படிங்கிறார் சுவாமி தேசிங்கன். எப்ப அலங்காரம் பண்றாய்வா அப்படின்னு கேட்டவனக நீலாகிருகாந்தர விஹாரணி ரங்கநாசே ரங்கநாதன் அப்படி ஓய்வெடுப்பதற்காக என்ன பண்றான் அந்த படத்துக்கு வரலாம். அந்த படத்திலே ஒரு பக்கத்தில் நீலாகிரகம் இருக்கு. நீலாகிரகம்னா விளையாடும் இடம், அதுல ஒய்யாயிரமா அடையிறது அடையாடுறது விளையாடுறது எல்லா காரியங்களையும் அதுல பண்ணுவோம் ரங்கநாதன். அந்த நீலாகிரகாந்தர விஹாரணி நீலாகிரகத்தினுடைய நடுவில் எம்பெருமான் நடந்து அழகாக நடந்து நடக்கிற காலத்தில் ரங்கநாதன் அக்ஷார செய்தி அருணரத்னம் அயோகலட்சி. அப்போ ரங்கநாதன் அங்கே போய் பிளப்பாடுவதற்காக ஒரு ஆசனத்தில் அமருகிறான். அப்ப என்ன பண்றா பாதுகா தேவி அப்படின்னு கேட்டோம்னாக்க செம்பஞ்சி குழம்பு இருக்கோ இல்லையா, அது சிவப்பாக இருக்கும். அது எடுத்து மருதாணி வச்சு விடுவது போல மருதாணின்னா மருதாணி இருக்கணும். அப்புறம் காலமாரி பிச்சு பார்த்தாதான் சேப்பா இருக்கும். செம்பஞ்சி குழம்பு இடச்சே சேப்பா இருக்கும். அதனால செம்பஞ்சி குழம்புனால திருவடிச்செல்லாம் அழகு பண்ண சாயிக்கு அப்படின்னா செம்பஞ்சி குழம்பு எங்க வந்தது அப்படின்னு கேட்டாக்க பாதுகாதேவிட்டே கையிலேயே இருக்கு. பாதுகாதேவிட்ட அந்த சிவப்பு ரத்தனங்கள் இணைக்கப்பட்டிருக்கலாம் பத்மராக கற்க அதனுடைய ஒளி இருக்க அது செம்பஞ்சி குழம்பு போல சிறப்பாக இருக்கும். ஆக அதனுடைய ஒளியாத செம்பஞ்சி குழம்பனாக எம்பெருமானுடைய திருடி வாரத்தை நீ பூசி அழகுபடுத்துகிறார். என்ன பெருமாளுக்கு அந்த அழகு பண்ணி விட்டாக்க பிராட்டிக்கு உகப்பாக இருக்கும். அதனால பிராட்டிக்கு உகப்பாக இருப்பதற்காக பெருமாளுக்கு அழகு பண்ணி விடுறாய். நீ பயனஞ்சீரி பாத சரோஜி யுக்மம். ஆக பெருமாளுடைய தாமரை மலர் போன்ற அழகான திருவடிகளை நீ அழகுபடுத்துகிறாய். எப்படி சைரந்திரிகே பகவதி மணிபாலலட்சேம் சைரந்திரிகையாக அலங்காரம் பண்ணும் சாதியாக இருந்து எம்பெருமான் அந்த பொருத்தில் இருந்து விளையாடு மடத்தில் அமர்ந்த காலத்தில் நீ செம்மஞ்சி குழம்பை திருவள்ளியை தடவி விட்டு அவருடைய திருவடியான பலவான அழகாக இருக்கும்படியாக நீ கொள்ளுகிறாய். ஆக நீ ஒரு சைரந்திரிகா அதாவது பெருமாளுக்கு அழகு பண்ணக்கூடிய சாதியாக நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம் வர்ணிக்கிறபடி விஹரதோ மணிபாதரட்சே பிரச்சாந்தரேஷு மனச பரிகீரியமானரண சுரணோத்வஜந்தே சந்தியாதபாந்தரித தாரக பங்கிலட்சுமி. ஸ்லோகம் 602. ரங்கேஷிது விஹரதோ மணிபாதரட்சே பிரச்சாந்தரேஷு மனச பரிகீரியமானரணுரணோஜந்தே சந்தியாதபாந்தரித தாரக பஞ்சலட்சுமி. உற்சவம் ரங்கநாதன் வெளியில ஏழுறான் சாயங்கால வேலை. அப்போ வெளியில ஏழுன உடனே என்ன பண்றான் பிச்சாந்தரே சுமனசா பரிகீரியமான பக்தர்கள்லாம் என்ன பண்றா கூட கூடிய புஷ்பத்தை மல்லிகைப்பூக்கள் நிறைய மல்லிகை புஷ்பம் அவன் தான் கிடைக்கும். அந்த புஷ்பத்தை வாங்கி பெருமாளுக்கு உபச்சாரமாக நிறைய வீசுறா ரோட்லையும் தொழிற்சியிலையும் புஷ்பத்தை வீசுறான். அப்பா ரோடு முழுக்க எப்படி இருக்கு ஒரே மல்லிகை புஷ்பம் விரிஞ்சு கிடக்கு. அப்படி விரிஞ்சிருக்கிற புஷ்பத்தின் பேர்ல தொற்பத்மராக கிரண சுரணாத்மஜந்தே பாதுகாதி என்னுடைய இதுல நிறைய பத்மராகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பத்மராகத்தினுடைய ஒளி செம்மையான ஒளி. அந்த ஒளி நம்ம நிறைய வீசுறது வழியில வீசிச்ச தெருவிலையும் தொழிலையும் உருவா திருவாரத்திலையும் வீசின மல்லிகை புஷ்பம் இருக்கு அதன் பேர்ல இந்த ஒளி வீசுறது. அந்த ஒளி வீசினா அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்கிட்டா ரொம்ப அழகா இருக்கிறார். அது இயற்கையான ஒரு உண்மையா எடுத்து சாதிக்கிறார். சாயங்கால வேலையில சூரியன் அஸ்தமிப்பான். அஸ்தமிக்க சூரியன் எப்படி இருக்கும் சக்கட்டேன்னு சவந்து போடும். சூரியன் சவந்து இருக்கிற காலத்தில் அப்படியே உசனக்க வானத்தை பார்த்தமான ஆகாசத்தை பார்த்தமானாக்க என்ன அங்கேயும் அந்த சிவப்பு ஒளியே பதிவு இருக்கும். சாயங்கால வேலையா நட்சத்திரங்கள்லாம் பல உதயமாக தொடங்கும். அதெல்லாம் கொஞ்சம் சில பெரிய நட்சத்திரங்களாக இருக்கிறதெல்லாம் வெளிச்சமா உதயமாகும். அப்படி உதயமாகிற நட்சத்திரங்கள் இருக்க அந்த நட்சத்திரங்கள் மேல இந்த சூரியனும் சாயங்கால சந்திரனுடைய சூரியன் தெரிவிக்கும்படியான செம்மை இருக்க சிவப்பு தினம் அந்த தினம் எடுக்க வீசுறது ஆகாசத்துல வானம் செவ்வானம். அந்த செவ்வானத்துல இந்த ஒளி வீசுறதுனால அங்கிருந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. இந்த சிவப்பொழினால கொஞ்சம் வந்துடுறது. ஆனால் சிவப்பொழி அது நட்சத்திரங்கள் நல்ல வன்மையான ஒளி. அது மேல அந்த சிவப்பொழி வீசுறது. சிவப்பொழி வீசினா அதை பார்த்தாக்க செவ்வானது ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படி அழகாக இருக்குமோ அதே மாதிரி இங்கே ரங்கநாதன் மேல வீசப்படுகின்ற புஷ்பங்கள் அது பக்கத்தில் தெருவில் நடுவில் கிடக்கூடிய புஷ்பங்கள் இருக்கேன். அது பேர்ல பாலாதேவியினுடைய பத்மநாதத்தினுடைய செம்மையான சிவப்பு நிறமானது பரப்பரவு அருகனா எப்படி இருக்கு. நட்சத்திரங்களோடு கூட்டின செவ்வானம் எப்படி அழகாக தெரிவிக்கிறதோ அதே மாதிரி வீசி பெருமாள் திருவிழா எல்லாம் அது மாதிரி அழகாக இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் ஒரு உண்மையை கூறி வர்ணித்தபடி ரங்காதிராய பதலட்சணி பிரதஸ்துவாம் கங்காதரங்கள் மலே இரிசஸ்ய மௌளோ சம்வர்த்தயந்தி மகா தவ பத்மரா அதுதான் அக்னி ஜுவாலை மாதிரி. ஆக பாதுகா தேவி நீ அக்னி பொன்னிடத்தில் எழும்புகிற ஜுவாலையானது பத்மநாகத்தினுடைய ஒளிவெள்ளம். அந்த ஒளிவெள்ளத்தோடு கூடின அது ஜுவாலையோடு கூடின ஒன்னிடத்துல என்ன பண்ற எம்பெருமானை உத்தேசிச்சு பிரணவத்தை சொல்லி தன் ஆத்தாவை முனிவர்கள் ஹோமம் பண்ணுகிறார்கள். அதே பெருமாள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துல மோட்சத்தை பற்றி மோட்சத்தை கொடுக்கிறார் பிரவர்த்தி பண்ணிங்கிற விஷயத்தை கேவப்படுத்துறதுக்காக பெருமாள் சுவாமி தேசியன் முதல்ல சம்போதனத்திலேயே முகுந்த சரணாவணி என்று பாதியை சொல்லுகின்ற காலத்தில் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருடுகளை பாதுகாக்கும் பாதுகாதேவியே என்று சம்போதனத்திலேயே சொல்லுகிறார். அதனால மோட்சத்திற்காக செய்யப்படக்கூடிய பிரபத்தி அந்த பிரபத்தியான ஒரு வேள்வி அதுல வந்து அந்த உன்னுடைய நீ அக்னியாக இருக்க உன்னுடைய பத்மராகத்தினுடைய ஒளியானது அந்த அக்னி ஜுவாலையாக இருக்கு. அந்த அக்னி ஜுவாலையில முனிவர்கள் தங்களுடைய ஆத்மாக்களை ஆத்மாக்களாகிற ஹவிஸை முகமம் பண்ணுகிறார்கள். முகமம் பண்ணினா அந்த ஹவிஸானது எம்பெருமானை போய் சேருகிறது. ஆக எம்பெருமான் அந்த ஆத்மாவை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறான் என்பதை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் வர்ணித்தபடி